والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: علم آدم الأسماء كلها. وقال النبي صلى الله عليه وسلم: أنا سيد ولد آدم ولا فخر. أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபகத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். வருகை தந்திருக்கிற அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து முதல் மனிதர் கற்றுத்தந்த பாடங்கள் 10 என்ற தலைப்பிலே சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. உலகத்திலே தோன்றிய முதல் மனிதர் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தருகிற பாடங்கள், அவர்களின் வரலாறு தருகிற பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்து சொர்க்கத்திற்குள்ளே உலாவரச் செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உலா வருகிறார்கள். ஒரு தினம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலக்குகளை அழைத்து கேட்பான், சொர்க்கத்திற்குள் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக காட்டி இது என்ன இது என்ன என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்பான். மலக்குகள் சொல்லுவார்கள், யாரெல்லாம் நீ கற்றுத்தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அழைத்து அல்லாஹு தஆலா கேட்பார், இது என்ன என்று சொர்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்து கேட்க எல்லா பொருட்கள் குறித்தும் சொல்லுவார்கள் நபியின் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா. சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா பெயர்களையும் எல்லா பொருட்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இதனால் மலக்குகளை விட சிறந்தவர்களாக மாறிப்போனார்கள். இந்த கல்வி இருந்ததால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா மலக்குகளையும் ஆதமுக்கு சஜிதா செய்ய சொல்லுகிறார். முதலில் தோன்றிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வி இல்லாமல் ஒரு மனிதனுக்கு உயர்வில்லை, கல்வியை வைத்து அவன் மலக்குகளை விட உயர முடியும் என்ற பாடத்தை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு உயர்ந்த சமூகத்திற்கான இலட்சணங்களில் முதல் இலட்சணம் கல்விதான் என்பதை இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அல்லாஹ் காட்டுகிறார். ஆனால் இந்த சமூகம் தொன்று தொட்டி உலகத்திலே தோன்றிய அத்தனை நபிமார்களும் கல்வியைத்தான் கொடுத்தார்கள் சமூகத்தில். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தோன்றினார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை தொட்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்வி வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் முழுமையான கல்வியை நிறைவான கல்வியை அல்லாஹ் கொடுத்து 13 நூற்றாண்டுகள் வரை கல்வித்துறை இஸ்லாமியர்களிடத்தில் தான் இருந்தது 13 நூற்றாண்டுகள். அதற்கு பிறகு ஐரோப்பிய உலகம் இஸ்லாமியர்களுடைய கல்வியை களவாடியதற்கு பிறகு கல்வித்துறையிலே இந்த சமூகம் பின்தங்கி போயிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு நாளும் பொருளாதாரத்தை அதிகமாக என்னிடத்திலே கேளுங்கள் நபியே சொல்லவே இல்லை, பெருமானாரும் கேட்கவே இல்லை. பதவியை கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்லவில்லை, பெருமானார் கேட்கவில்லை. நாயகம் வாழ்ந்த காலத்திலே எதையுமே கேட்டதில்லை அல்லாஹ்விடத்திலே. ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், குல் ரப்பி ஜிதுனி இல்மா. நாயகனே, இல்மை அதிகமாக்க சொல்லி கேளுங்கள், இல்மை அதிகமாக்க சொல்லி கேளுங்கள், கல்வியை அதிகமாக்க சொல்லி கேளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலே கல்வியை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தேடினார்கள், சமூகத்திற்கு கல்வியை கொடுத்தார்கள். அந்த சமூகத்திலே இன்றைக்கு கல்வியும் இல்லை, கல்வி நிலையங்களும் இல்லை. இவ்வளவு பெரிய கோவையிலே எத்தனை கல்வி நிலையங்கள் நமக்கு சொந்தமாக இருக்கிறது? அன்பிற்குரியவர்களை, இங்கு காசுபணம் படைத்தவர்கள் இல்லையா? இங்கு பொருளாதார வளம் இல்லையா? யோசிக்கிறோம், எந்த சமூகத்திலே கல்வி வளமும் கல்வியாளர்களும் இருக்கிறார்களோ, கல்வி நிலையங்கள் இருக்கிறதோ, அந்த சமூகத்தின் உயர்வு இன்றைக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கிறது? நாடார் சமூகம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூகம் இன்றைக்கு கல்வித்துறையின் மூலமாக, கல்லூரிகளின் மூலமாக அவர்களுடைய உயரம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது? அன்புக்குரியவர்களே, நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் சமூகத்திலே கல்வி நிலையங்கள் இல்லை. கோவையிலே எத்தனை டாக்டர் கல்லூரிகள் இருக்கிறது, என்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கிறது, யோசித்து பார்க்கிறோம், இல்லை. முதல் மனிதன் கற்றுத்தந்த பாடமே கல்விதான். ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்தால் பல நிலையங்களை உருவாக்க முடியும். ஏன் ஒவ்வொரு மஹல்லாவிலேயும் ஒரு பிளே ஸ்கூல் உருவாக்குவதற்கு இந்த சமூகத்திலே திறன் இல்லையா? ஒரு பிளே ஸ்கூல், ஒரு நர்சரி ஒவ்வொரு மஹல்லாவுக்குள்ளேயும், அதற்குள்ளேயே மார்க்கத்தையும் கொடுத்து, இந்த உலகத்தினுடைய கல்வியையும் கொடுத்து அழகாக உருவாக்குவதற்கு இந்த சமூகத்திலே அன்புக்குரியவர்களை யாருமே இல்லையா? பாதம் அழகிச்சலாம் முதலிலே கற்றுத்தந்த பாடம் கல்வி. அன்புக்குரியவர்களே, இந்த கல்வியை சமூகத்திற்கு எடுத்துச் செல்லுகிற வேலையையும் பொறுப்பையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே கொடுத்தான். இந்த கல்விக்கு சொந்தக்கார சமூகம் இன்றைக்கு கல்வி இழந்து சிறுபான்மையினர்களாக மாறி போயிருக்கிறோம். மனம் படிக்கிறது அன்புக்குரியவர்களே. இரண்டாவது பாடம், நபியின் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மட்டும் சொர்க்கத்திலே அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு ஆம்பளை மட்டும் தனியா அலைஞ்சான்னு சொன்னாக்கா அவனுக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கொடுத்தாலும் நிம்மதி இல்லை. ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்திலே இருந்தாலும் நிம்மதி இல்லை. இந்த நேரத்திலே தான் ஆதமுக்கு அல்லாஹ் ஒரு தூக்கத்தை கொடுத்து, தூங்கி விழிக்கிற பொழுது ஆதமின் விழா பகுதியிலிருந்து ஒரு எலும்பின் மூலமாக ஹவ்வா படைக்கப்பட்டு அழகாக படுத்திருக்கிறார்கள், காட்சி தருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இயற்கையிலேயே விழித்தவுடனே அவ்வாவை பார்க்கிற பொழுது அன்பு எழுகிறது. பொதுவாகவே பெண்ணை பார்க்கிற பொழுது ஆணுக்கு இயற்கையில் அன்பு எழுவது, காரணம் அன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எழுந்த அன்பு இன்றைக்கு இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆனந்தத்திலே அந்த பெண்ணை தொடுவதற்காக முயற்சிக்கிறார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், ஆதமே அந்த பெண்ணை மகர் கொடுக்காமல் தொட முடியாது. சொர்க்கத்திலே வசித்தாலும் கூட மகர் கொடுக்காமல் ஒரு மங்கையை தொட முடியாது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ரப்பே மகர் என்ன கொடுக்க? இவருக்கு மகர், இந்த பெண்ணை தொடுவதற்கு மகர் என்ன கொடுக்க? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லித் தருவான், நீதான் சொர்க்கத்தினுடைய வாசலிலே படித்தாயே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அந்த ரசூலின் மீது 10 சலவாத்தை சொல்லி நீ மகராக அதை வைத்து நீ மனம் முடித்துக் கொள். மகர் கொடுத்து சொர்க்கத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகர் கொடுத்து மனம் முடிக்கிறார்கள். இங்கு ஒரு அழகான பாடத்தை ஆதம் கற்றுத் தருகிறார்கள். எந்த பெண்ணை தொடுவதாக இருந்தாலும் மகர் கொடுக்காமல் மனம் முடிக்க முடியாது. மகரை கொடுத்துத்தான் ஒரு பெண்ணை தொட வேண்டும் என்ற இரண்டாம் பாடமும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மகரின் நிலை நம் சமூகத்தில் எப்படி இருக்கிறது? மகரின் நிலை, ஆண் கொடுப்பதற்கு பகரமாக இன்றைக்கு நிறைய இடங்களிலே பெண்ணிடத்திலே வாங்கும் சூழல். நிறைய பெண்கள் தான் மகர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க மகர் கொடுக்கிறாங்க, 500,000 மகர் கொடுக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களை, இஸ்லாத்தை பற்றி புரியாமல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு முன்னிருந்து நீங்கள் வரலாறுகளை புகழ்த்துங்கள். எந்த நபியும் எந்த நபித்தோழர்களும் 124,000 நபிமார்கள். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறை பாருங்கள். 12 ஆண்டுகள் ஆடு மேய்ப்பதை மகராக்கினார்கள். 12 வருஷம் ஆடு மேய்ச்சி அந்த மகரை வச்சு அதுக்கு பிறகு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். 12 வருஷம் ஆடு மேய்ப்பது மகர். மகர் கொடுத்துத்தான் வேணாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆம்பளை பிள்ளைக்கு மகர்னா என்னன்னு தெரியல. கல்யாண வீட்டில் உட்கார்ந்து இந்த தப்தர் வாசிக்கும் போது மகர் எவ்வளவு? எங்க ஊர்ல சேலத்துல எல்லாம் 5,000 ரூபாய்க்கு குறைவா கொடுக்க கூடாதுன்னே வச்சாச்சு. ஏன்னா 101 எழுதிக்கு எங்கிறாங்க மகர். வாங்கிறது 101 பவுன், மகர் கொடுக்கிறது வெறும் 101 ரூபா. அதனால 5,001 தான் கொடுக்கணும்னு சொல்ல. அதுவும் கூட நிறைய நம்ம சமுதாயத்தில் நிறைய பேருக்கு தெரிய நேர உட்கார்ந்த உடனே மாப்பிள்ளையிட்ட மகர் எவ்வளவு அப்படின்னு அந்த கல்யாணத்துல கேட்டா, இந்த மாப்பிள்ள பொதுவாகவே இந்த கல்யாணத்தை அன்னைக்கு செம்புளியாடு முடிச்ச மாதிரியே முடிப்பார். திரு திரு திரு திருன்னு என்னன்னே தெரியாது. அவங்க அத்தாவை பார்ப்பாரு, என்னமோ அஜித்து கேட்கிற இல்ல இந்த மகர். ஏன்னா மகளைத்தானே அவர் மகளைத்தான் கட்டியிருக்கேன், மகர்ட்டா தெரியல மகன்னு நினைச்சுப்பாரு. அவர் மகளைத்தான் கட்டியிருக்கு. இல்லங்க மக இல்ல மகர். இந்த மகரை பத்தி சொல்லுங்க. மகர்ட்டா என்ன? பெண்ணுக்கு கொடுக்கிற கொடை, பெண் கொடை என்று சொல்ல அப்படி திரு திருன்னு பார்ப்பாரு. காசு கொடுக்க மனசு வராது. அது பின்னாடி கொடுக்கலாமா? கடனாகவும் கொடுக்கலாம், ரொக்கமாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு. அப்ப கடனா கொடுக்கலாமா? ஒரு 15,000 எழுதிக்கங்க, ஏன்னா கொடுக்க போறதில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலை மகர் குறித்த அறியாமை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. ஒரு பெண்ணை மகர் கொடுக்காமல் திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்தினார், அது விபச்சார வாழ்க்கை. அதனால மகர்ல அச்சல் இருந்தாலும் கூட, கடன் மகர் என்று இருந்தாலும் கூட, மார்க்கம் உடன் கொடுத்து திருமணம் முடிக்க தூண்டுகிறது. பூமான் நபிகள் பூமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே ஒரு சகாபி வருகிறார். நாயகமே எனக்கு திருமணம் என்றார். பெருமானார், உன்னிடத்தில் என்னப்பா இருக்கிறது என்று கேட்கிறார்கள். என்னிடத்திலே ஒரு தங்க துண்டு இருக்கிறது என்றார். அதை மகராக கொடுத்து மனம் முடிக்கிறார்கள். இன்னொரு சகாபி வருகிறார். நாயகமே நான் திருமணம் முடிக்கப் போகிறேன் என்றார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? எதுவுமே இல்லை. வீட்டிலே போய் தேடி வா. தேடி வருகிறார். ஒரு இரும்பு துண்டு இருக்கிறதா? எதுவுமே இல்லை நாயகமே. வந்தார். பெருமானார் சொன்னார்கள், சில சூராக்கள் தெரியுமா? தெரியும் நாயகமே. குர்ஆனினுடைய சூரா மகராக கொடுத்து மன உடைத்தார்கள். வரலாறு பேசுகிறது, அன்னை ஹதீஜாவை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடிக்கிற பொழுது 20 ஒட்டகங்களை மகராக கொடுத்து பெருமானார் மன உடைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கி இருக்கிற பெண்களை, உம்மு ஹபீபாவை தவிர மற்ற பெண்களை எல்லாம் 500 திருகங்கள் கொடுத்து, 500 திருகம் என்று சொன்னார், நம்முடைய கணக்குப்படி 1.5 கிலோ வெள்ளியை கொடுத்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன உடைத்திருக்கிறார்கள். மன உடைக்கிற தம்பதிகள் பெருமான் சுண்ணத்தை பேணி 1.5 கிலோ தங்கம், 120,000 ரூபா, இன்னைக்கு ஒரு 1 கிராம் தங்கம் 40 ரூபா, 120,000 ரூபா நான் கொடுத்து மனமுடிக்கிறேன் என்று மனமுடிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள்? 150,000 ரூபா கொடுத்து மனமுடிக்கிறேன் என்று மனமுடிக்கக்கூடிய தம்பதிகள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? அன்புக்குரியவர்களே, பெருமானார் கொடுத்ததை போன்று நான் கொடுக்கிறேன். 1.5 கிலோ வெள்ளியை கொடுத்து நான் மனமுடிக்கிறேன். இது சுண்ணத்தே ரசூல். 500 திருகத்தை பெருமானார் கொடுத்துத்தான் மனமுடித்தார்கள். உம்மு ஹபீபாவை மனமுடிக்கிற பொழுது பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4,000 திருகம் மகர் கொடுத்து மனமுடித்தார்கள். உலகத்தில் இருக்கிற பணக்காரர்கள் செல்வந்தர்களை பார்த்து நான் கேட்பேன், 4,000 திருகம் என்ன ஆகிவிடப் போகிறது? ஒரு திருகம் 3 கிராம் வெள்ளி, 4,000 திருகம். அன்புக்குரியவர்களே, 12,000 கிராம் வெள்ளி, 12,000 கிராம் வெள்ளியினுடைய பொருளை கொடுத்து மனமுடித்தால் அந்த தாகா நபி இடத்திலே மறுமையில் சொல்லலாமே, நாயகமே நீங்கள் உம்மு ஹபீபாவுக்கு மகர் கொடுத்ததை போன்று நான் மகர் கொடுத்து மனமுடித்தேன். நம்ம பிள்ளைகளுக்காவது அந்த நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கும், மனம் கொடுத்து மகர் கொடுத்து மனமுடிக்க வேண்டும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்க, இன்றைக்கு நம் சமூகத்தினுடைய நிலை மகரையே கேவலமாக எண்ணுகிற சூழலில் இன்றைக்கு நம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. மகரையே கேவலமா நினைக்கிறாங்க. மௌத்தா போன உன்ன அந்த அம்மாட்ட எல்லாம் சேர்ந்து சொல்லிக் கொடுப்பாங்க. மௌத்தா போறப்ப இவர் மௌத்தா போய் கிடப்பார் ஜனாசா, அந்த அம்மாட்ட உங்களுக்கு மகரெல்லாம் வந்து சேர்ந்துச்சா? 50 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, அப்பெல்லாம் கேட்கறது இல்லை. மகர்லாம் அப்படின்னா என்னன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியாது. என்கிட்டதான் வாங்கிட்டே இருந்தாரு வாழ்ற காலமெல்லாம். எங்க அம்மா வீட்டுக்கு போவேன் கொண்டு வருவேன், எங்க அம்மா வீட்டுக்கு போவேன் கொண்டு வருவேன். இவர் வீட்டுல இருந்து ஒண்ணு கூட கொண்டு வந்ததே இல்லை. அப்ப கடைசியில சொல்லி கொடுப்பாங்க, சரி மகரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமா. மௌத்தா போனவருக்கு மன்னிச்சா என்ன, மன்னிக்கட்டி என்ன, மகரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லிருமா. அந்த அம்மா சபையில அப்படியே கூப்பிட்டு வருவாங்க, அந்த அம்மா மௌத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம வந்து நான் மன்னிச்சுட்டேன் மகரை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போகும். இது என்ன வாழ்க்கை? மகர் குறித்து கூட இன்றைக்கு சமூகத்திற்கு ஞானம் இல்லை. அனுமதிக்கு செலாத்து வசலாம் அண்ணவர்கள் இந்த சமூகத்திற்கு இரண்டாவது கற்றுக் கொடுத்த பாடம், மகர் கொடுத்துத்தான் மணப்பெண்ணை தொட வேண்டும். மணப்பெண்ணிடத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து எதையுமே டௌரியாக பெறக்கூடாது என்பதை நபியின் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்திலிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். அதை ஹராமாக்கி காட்டுகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். எந்த பாவத்தை செய்துவிட்டு பகிரங்கமாக சொல்லுகிறார்களோ அந்த பாவத்தை மன்னிப்பதே இல்லை. எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். பாவத்தை செஞ்சுட்டு பகிரங்கமா சொன்னா அல்ல மன்னிக்கிறது இல்ல. அப்படி ஒரு பாவம் இன்றைக்கு உலகத்திலே நடமாடுகிறது என்றால் அது எந்த பாவம்? வட்டி வாங்குபவன் நான் வட்டியை வாங்குகிறேன் என்று பகிரங்கமாக சொல்கிறானா, பொய் சொல்பவன் பகிரங்கமாக சொல்கிறானா, லஞ்சம் வாங்கக்கூடியவன் பகிரங்கமாக சொல்லுகிறானா? பகிரங்கமாக சொல்லுகிற ஒரே பாவம் இந்த வரதட்சணை பாவம். என் பையனுக்கு 200க்கு 200 வாங்கணும், உங்க பையனுக்கு, என் பையனுக்கு 80க்கு 80. முதல்ல கையில கணக்குல தான் இருந்துச்சு 80க்கு 80, 100க்கு 100. இப்ப கணக்கே மாத்திட்டான் நம்மால். அன்பிற்குரியவர்களை, பகிரங்கமாக செய்யப்படுகிற குற்றம், அல்லாஹ் மன்னிக்கப்படாத ஒரு குற்றம் இன்றைக்கு உலகத்திலே அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால், நிறைய பெண்களை இன்றைக்கு மனக்கவலையில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த வரதட்சணை நீங்குவதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இட்ட கட்டளை மகர். மூன்றாவதாக, ரெண்டு பேர் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகர் கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்கள் ஹவ்வாவை தொடுகிறார்கள். அல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சுற்றி வருவதற்காக குதிரையை கொடுத்திருந்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஒட்டகத்தை கொடுத்திருந்தான். இரண்டு பேர்களும் சொர்க்கத்திலே வளம் வருகிறார்கள். ஆனால் அடிபட்டு போன இபிலீஸ் விட்டு வைப்பானா? எல்லோரும் சஜிதா செய்ய இபிலீஸ் மட்டும் சஜிதா செய்யாமல் அன்றைக்கே ஆதமின் மீது குரோதம். இந்த இபிலீஸ் பார்க்கிறார், வஸ்வசாவை போட்டான், குழப்பத்தை போட்டான், நேர சொர்க்கத்துக்குள்ள வர முடியாது. பாம்பின் மூலமாக, மயிலின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே நல்ல முறையிலே சுற்றி வாருங்கள், இந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கனியை குறித்து சொல்லி இருக்க, பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஏன்னா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துக்கு போகாதேன்னா போய் பார்ப்பான், இந்த இடத்தை தொடாதேன்னா தொட்டு பார்ப்பான். போகாதேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது, அது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அன்னையிலிருந்து வந்தது. நபியின் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அப்பாவை பார்த்து, இந்த மரத்தை தொடக்கூடாது, மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது. இங்க இந்த பாம்பின் வழியாக, மயிலின் வழியாக இபிலீஸ் போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லி பார்த்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற மாதிரி தெரியல. கடைசியில் அப்பா அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொன்னா, ஏன் தெரியுமா அல்ல இங்க தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். ஏன் தெரியுமா? இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இங்கேயே தங்கிடுவீங்க, சொர்க்கத்திலேயே உல்லாசமாக இருக்கலாம். உங்களை வெளியாக்குவதற்காக இறைவன் இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார். இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க, இங்கேயே நம்ம தங்கிடலாம் என்று ஆசை வார்த்தைகளை ஊட்ட ஹவாலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஸ்வஸாவை ஏற்படுத்தினான். அவர்கள் முதலில் எடுத்து உண்ணுகிறார்கள், அதற்கு பிறகு அவர்களே பறித்து ஆதமுக்கு கொடுத்தார்கள், ஆதமும் சாப்பிட்டார்கள். அப்ப இபிலீஸ் மூன்றாவதாக இந்த ஆதமுக்கு வஸ்வஸாவை போடுகிறான். அன்றைக்கு போட்ட இபிலீஸ் இன்றைக்கு வரைக்கும் எல்லா இபாதத்துகளிலும் வஸ்வஸாவை போடுகிறான். ஒளிச்சியும் போது சிலர் பார்த்தாக்க வலகான்கிற அந்த இபிலீஸ் வந்து ஒளிச்சுட்டுக்கிட்டே இருப்பார், கழிஞ்சுட்டே இருப்பார். ஒரு அவசு தண்ணி போகும், அவருக்கு கழுவுன மாதிரியே தெரியாது, அப்படியே உட்காந்துருப்பார். ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் தொழுதுட்டு போயிருமா, இருந்தாலும் கழுவிட்டே இருப்பார். ஏன்னா அங்க பெரிய சைத்தா உள்ள உட்கார்ந்துருக்கு அர்த்தம். தொழுகையிலே வந்து நின்றதற்கு பிறகு உள்ளே வந்து நுழைஞ்சிருவான், நுழைஞ்சி அங்க வச்சு வச்சா ரெண்டா மூணா நாளா. அதுலயே அவரு எந்திரிக்கலாமா உட்காரலாமா, எந்திரிக்கலாமா உட்காரலாமா. சில பேர் பார்த்தாக்க ஒரே எக்ஸசைஸ் யோகா செஞ்ச மாதிரியே இருக்கும், இப்படி பாரு போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி அவர் நிலைக்கு வருவார். இந்த வசுவசா ஆதமுக்கு போடப்பட்ட வசுவசா அங்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏன் கியாமத்து நாள் வரைக்கும் வஸ்வசாவை போடுகிற பொறுப்பை அவன் எடுத்துக்கொண்டான். என்றாவது ஒரு நாள் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறோமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஸ்வசாவிலிருந்து இப்லீஸிலிருந்து என்னை பாதுகாக்க என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஸாவிஸி ஸத்ரி வஸதாதில் அம்ரி பெருமானார் துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், உள்ளத்தில் ஏற்படுகிற வஸ்வசாவிலிருந்து பாதுகாப்பவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. வஸ்வசாவிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதை தவிர இதற்கு வேறு வழியே இல்லை. இந்த துஆவை என்றைக்காவது நாம் கேட்டிருக்கிறோமா? எத்தனை வஸ்வசாக்கள், எத்தனை வஸ்வசாக்கள். இப்ப வஸ்வசாவிலிருந்து நீங்குவதற்கு நாம் துஆக்களை மனனம் செய்து கொள்ள வேண்டும். நான்காவதாக ஆதமலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனியை சாப்பிட்ட உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதமுக்கு 10 வகையான தண்டனையை கொடுத்தான். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், ஹதீஸிலே பெருமானார் சொல்லிக் காட்டுகிறார்கள் 10 வகையான தண்டனை. முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தோஷமாய் இருந்த ஆதமை கூப்பிட்டு கண்டிக்கிறார், அலம் அனுகக்குமா அன் திருப்பு மஷ்ரஜரா. குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறார், அந்த மரத்தின் பழங்களை சாப்பிடக்கூடாது என்று உம்மை பார்த்து நான் எச்சரிக்கவில்லையா? ஏன் சாப்பிட்டாய்? சந்தோஷமாக பேசி அல்ல, ஆசிரியர் எப்பயுமே பிள்ளைகள்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு ஒரு நாள் கடுகெடுத்த முகத்தோடு பேசினான், அந்த மனமெல்லாம் உடைந்து போய்விடுகிறதே, உடைந்து போய்விடுகிறதே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருகமூர் ராகிமி கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளர், சொர்க்கத்திலே உடாவிட்ட ரப்பல் ஆலமீன் ஆதமை கூப்பிட்டு கண்டிக்கிற பொழுது ஆதமின் உள்ளம் எப்படி நொறுங்கி இருக்கும்? அதனுடைய சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நொறுங்கி போய் நிற்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடையை கலட்டினான். சொர்க்கத்தின் ஆடைகளை பற்றி வர்ணிக்க தேவையில்லை. சொர்க்கத்தினுடைய ஆடைகள் அல்லாஹ் குர்ஆனிலே அந்த ஆடைகளை பற்றி சொல்லுகிற பொழுது, சொர்க்கத்தின் ஆடைகளை பற்றி வர்ணிக்கிற பொழுது வர்ணிப்பான், 70 ஆடைகளை அணிந்திருப்பாராம், 70 டிரெஸ் போட்டிருப்பார். ஆனால் இவருடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய நரம்பு தெரியுமா? டிரெஸ் எல்லாம் தாண்டி அல்லாஹ் இவ்வளவு அழகான ஆடைகள், விதவிதமான ஆடைகள், இதை கலட்ட வேண்டும் என்று அல்லாஹ் நிர்வாணமாக வேண்டும் என்றார். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற தண்டனையிலே ரொம்ப கொடுமையான தண்டனை, நிக்க வச்சு டிரெஸ் கலட்டா. 10 பேர் பார்க்கிறப்ப டிரெஸ் கலட்டுன்னா எப்படி இருக்கும்? கொடுமையான தண்டனை. இரண்டாவதாக அல்லாஹ் ஆடைகளை கலட்டு என்றார். மூன்றாவதாக இஹ்ராஜு நூர், சொர்க்கத்துக்குள்ள இருக்கும்போது இயற்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முகப்பிரகாசத்தை கொடுத்திருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பிரகாசத்தை வழங்குவார். அந்த இஹ்ராஜு நூர் ஆதமுக்கு வழங்கப்பட்ட நூரை பிரகாசத்தை எடுக்க சொல்லுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த பிரகாசத்தை நீக்கினான். நான்காவதாக இவரை சொர்க்கத்தை விட்டு வெளியே தள்ளுங்கள், பூமிக்கு அனுப்புங்கள் என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஐந்தாவதாக இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள், இரண்டு பேர்களையும் 200 ஆண்டுகள் பிரித்து போடுங்கள் என்றார். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரஹீம் என்ற மலைக்கு இறக்கப்படுகிறார்கள். அது பேர் ஆதம் மலை, இன்னைக்கு இலங்கையில் இருக்கு, ஆனா இந்திய பகுதியில் இருந்த ராகிம் மலையில் இறக்கப்படுகிறார்கள். அவ்வா ஜித்தாவில் இறக்கப்படுகிறார்கள். கணவன் மனைவி 200 ஆண்டுகள் பிரிந்து வாழ்கிறார்கள். 200 ஆண்டு எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை. உலகத்திலே இருந்து கொண்டே பிரிகிற பொழுது நமக்கெல்லாம் கூட கூட பேசுறதுக்கு துணைக்கு எல்லாம் ஆள் இருக்கு பேச்சலாம். அப்படி இருக்கும் போதே கணவனை இழந்திருக்கக்கூடிய, கணவன் ஜித்தாவில் இருக்கிறாரு, இந்த அம்மா இங்க இருக்குது, எப்படி இருக்கும்? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். தினமும் அரை மணி நேரம் இப்ப வந்து மணிக்கணக்கில் பேசிக்கிறாங்க, அது வேறு விஷயம். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். 200 ஆண்டுகள் பிரிவினையை கொடுத்தான் ரப்பல் ஆலமீன். ஆறாவதாக இப்லீஸை அல்லாஹ் அதுவாக ஆக்கினான். எல்லா நண்பர்களா இருந்தாங்க, சேர்ந்து இருந்தாங்க, இப்ப இப்லீஸை பகைவனாக ஆக்கினான். ஏழாவதாக நதம் கைசேகத்தை கொடுத்து விட்டான் அல்லாஹ். அதமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வந்தபோது அவர்கள் பட்ட கைசேதத்திற்கு அளவே இல்லை, அவர்கள் பட்ட கவலைக்கு அளவே இல்லை. சுகமாக இருந்துவிட்டு அந்த கவலையை அன்னைக்கு இருந்த கவலை இன்னைக்கும் இருக்கிறது. இந்த ஆதமுடைய மக்களுக்கு கவலை எட்டாவதாக தஸ்லீத்தே இப்லீஸ் அலா பனி ஆதம், ஆதமுடைய மக்களுக்கு இப்லீஸை அல்லாஹ் சாட்டினான். ஒன்பதாவதாக இந்த உலகத்தை சிறைச்சாலையாக ஆக்கினான். ஆதம் வாழுகிற பொழுது அங்க அகண்ட சொர்க்கத்திலே இருந்துவிட்டு இந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஆகிவிடுகிறது. கடைசி கடைசியாக தாபுகும் இலா தலவில் கூர், அங்க உணவு வேணும்னா வந்து முன்னாடி நிற்கும், எல்லாமே முன்னாடி வரும், இங்க சாப்பிடுறதா இருந்தா நீ தேடி அலையணும், கஷ்டப்படணும்னு அல்லாஹ் உணவை தேடுவதற்கான கஷ்டங்கள் அத்தனையும் மொத்தமாக கொடுத்தான். இத்தனை தண்டனைகளும் எதனால் கிடைத்தது? ஒரே ஒரு செயலை சொல்லி அதை செய்யாததால் கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை எத்தனை விஷயத்திலே கண்டிக்கிறான், ஆனால் அவன் கண்டித்ததை தொடாமல் இருந்திருக்கிறோமா? வட்டி வேண்டாம் என்கிறான், வட்டியை விட்டோமா? லஞ்சம் வேண்டாம் என்கிறான், லஞ்சத்தை விட்டோமா? பெற்றோர்களை நிந்திக்க வேண்டாம் என்கிறான், நாம் நிந்திக்காமல் இருந்திருக்கிறோமா? நோன்பு இபாதத் தொழுகை தொழ வேண்டும் என்கிறான், நாம் எத்தனை பேர் சரியாக தொழுதிருக்கிறோம்? அல்லாஹ் இட்ட கட்டளைகளில் ஒன்றை மறு ஒன்றை தெரியாமல் செய்ததற்கு இவ்வளவு தண்டனை என்றால், தெரிந்து கொண்டே எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு பாவங்கள். அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருப்போம். தெரிந்து கொண்டே எத்தனை பாவம்? அஞ்சாவதா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்கியதற்கு பிறகு அழுதார்கள், அழுதார்கள், அழுதார்கள், அழுது அழுது அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பனா லலம்னா அன்புசனா. அவங்க அழுது அழுது அல்லாட்ட கேட்டத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனதுவா எல்லோரும் கேட்க வேண்டியதுவா? 200 ஆண்டுகள் அழுகிறார்கள். கடைசியில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வசீலாவாக வைக்கிறார்கள். இந்த நாயகத்தின் பொருட்டினால் அன்றைக்கு சொர்க்கத்திலே பார்த்த அந்த நாயகத்தின் பொருட்டினால் அரபே லலம்னா அன்புசனா இல்லம் தாக்குல்லனா ஓ தரஹம்னா லனக்கு நன்னமினல் காசிரின், நீ மட்டும் மன்னித்து என் மீது இறக்கப்படவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளியாகி விடுவோம் ரபுல் ஆலமீனே என்ற அழுத அழுகை, என்ற அழுத அழுகை பெருமானாரை வைத்து அவர்கள் கேட்டதுவா அல்லாஹ் கபூல் செய்கிறான். அல்லாஹ்விடத்திலே பாவம் செய்து அல்லாஹ் கண்டித்தார், நடக்க வேண்டிய முறை தௌபா. ஒவ்வொருத்தரும் படுக்கிற பொழுது நம்ம காலையிலிருந்து மாலை வரை எத்தனை பாவம், வெளியே போயிட்டு வந்தாலே பாவம் நம்மோடு சேர்ந்து கொள்கிறது. தனிய பாவம் செய்யணும்னா இல்லை, வெளியே போயிட்டு வந்தாருனாலே 1000 பாவம் ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிடுது. அப்ப ஒவ்வொரு நாளும் படுக்கும் பொழுது நம்ம தௌபா செஞ்சுட்டு படுத்திருக்கிறோமா? யோசிக்கவல் தௌபா செய்கிற பாடத்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அண்ணவர்கள் ஐந்தாவதாக கற்றுக் கொடுக்கிறார். இந்த சமுதாயத்திற்கு மிக அவசியம் தௌபா. இந்த தௌபா செய்ததற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹி ஸலாத்திற்கு 6வதாக ஹலீஃபா பதவியை கொடுக்கிறான், பிரதிநிதி, அல்லாஹ்வின் பிரதிநிதி. இப்ப பாவத்திலிருந்து நீங்கிவிட்டார், அல்லாஹுவின் பிரதிநிதி ஆனதற்கு பிறகு அல்லாஹு அக்பர். ஆதம் அலைஹி ஸலாத்திற்கு அல்லாஹ் என்னென்ன கொடுத்தான் தெரியுமா? ஆதமை பார்க்க எல்லா மிருகங்களும் வந்து நிற்கிறது. என்னடா மனுஷன் இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறார்? ஏன்னா உலகத்தில் எந்த மிருகத்தையுமே அல்லாஹ் நம்ம சைஸ்ல படிக்கல. இப்படி நின்றுகிட்டே ஏதாவது இருக்குமா? இருக்க ஒன்னொரு கூல இருக்கும், அல்லது சுஜூதிலேயே இருக்கும், அப்படியே மொத்தமா படுத்து கிடக்கும் கால் இல்லாம பாம்பு மாதிரி இல்லையா? அல்லது சுஜூதிலேயே இருக்கும், அல்லது சுஜூதுல இருந்து எந்திரிச்சு இப்படி நின்றுகிட்டு இருக்கும், அது ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் ரபுல் ஆலமீன் நம்மை மட்டும் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார். ஆதம எல்லா மிருகமும் பார்க்க வந்துச்சான். இன்னைக்கு நாம எல்லாரும் மிருகத்தை பார்க்க ஜூவுக்கு போறோம், ஆனா அங்க வித்தியாசமா, ஜூல இருக்க வேண்டிய எல்லாமே ஆரம்ப பார்க்க வந்துச்சான், எல்லாம் வந்துச்சு. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாமுக்கு ஒரு மான் ஆச்சரியமாக தெரிந்தது. அந்த மானை தன் கையால் தடவுகிறார்கள். தௌபா செஞ்சு பரிசுத்தமாயிட்டா அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்னன்னு பாருங்க. அந்த மானினுடைய மேனையிலே தடவை ஆதமின் கைப்பட்ட காரணத்தினால் அந்த மானில் கஸ்தூரி வாசம் வீசுகிறது, மற்ற மான்கள் எல்லாம் கேட்கிறது கஸ்தூரி வாசம் எதனால் உன் மீது மட்டும் இவ்வளவு அழகான வாசம் வீசுகிறது. அந்த மனுஷன் வந்தார், ஒருத்தர் மேல நட்டமுத்தா நின்றாரு, அவர் தடவுனாரு, அதனால எனக்கு கஸ்தூரி வாசம் என்று சொல்ல மற்ற மான்கள் எல்லாம் போய் முன்னாடி நின்னுச்சான். முன்னாடி நின்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடவுறது தடவு தடவுறாங்க ஒன்றும் இல்லை, வேர்வை நாத்தம் தான் அடிக்குது. அல்லாஹ் இடத்தில் கேட்க அல்லாஹ் சொல்லுவான், அந்த மான் நபி என்ற தோரணையில் உங்களை பார்க்க வந்தது. இஹ்லாஸா உங்களை பார்க்கணும்னு வந்துச்சு. மற்ற மான்களுக்கு எல்லாம் உங்களை பார்க்கணுங்கிற ஆசை இல்லை, அதுக்கு நறுமணம் வேணுங்கிற அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறது. எது இஹ்லாஸோடு வந்ததோ அதற்கு நறுமணம். பண்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், ஆதமை பார்க்க எல்லாம் வந்தது. ஏனென்றால் கலீஃபா எல்லா பிராணிகளுக்கும் உலகத்திற்கே கலீஃபா, எம்டி, இந்த உலகத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர். அத்துன்யா குளிக்கத்திலக்கும் உலகமே உங்களுக்காக, வாழ்த்தும் குளித்தும் லீ, நீங்கள் எனக்காக என்கிறான் அல்லாஹ். உலகமே உலகத்தில் இருக்கிற அனைத்தையுமே பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். இந்த கான்செப்ட் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலீஃபாவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆதமை அல்லாஹ் கலீஃபாவாக ஆக்கினான். கலீஃபாவாக ஆனதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கடுமையான குளிர் வெயில், டிரெஸ்ஸும் இல்லை, இருக்கிற ஏதோ ஏழை தலைகளை போட்டு மறைச்சுக்கிட்டு அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தினுடைய உடலிலே தடவுகிறார்கள். குளிர்காலத்திலே அவர்களின் உடல் உஷ்ணமாக ஆகிவிடும், உஷ்ணமான காலத்திலே அவர்களுடைய உடல் குளிர்ச்சியாக ஆகிவிடும். ஹவ்வா அலைஹிஸ் ஸலாம் ஜித்தாவிலே இருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் முதலிலே இலைகளை பின்னி ஆடைகளை தயாரிக்கிற தொழிலை கற்றுக் கொடுத்தான். அதற்கு பிறகு ஆட்டு ரோமங்களின் மூலமாக ஆடைகளை பின்னுகிற கலையை கற்றுக் கொடுத்தார்கள் நபிகுனா இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அங்க ஜித்தாவில தான் என்ன சந்திக்கவே இல்லை. அதற்கு பிறகு நபியின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடணுமா இல்லையா அழுது கஷ்டப்பட்டு பல்வேறு இருக்கிறதெல்லாம் இந்த சில நேரங்களில் வரலாறுகள்ல எழுதுவார்கள், மண்ணை சாப்பிட்டு இருக்கிறார்கள் அவ்வா. அவ்வாவுக்கு வேற எதுவுமே இல்லை, மண்ணை சாப்பிட்டு விட்டு அழுவார்களாம். அதனாலதான் சில தாய்மார்கள் இன்றைக்கும் மண்ணை சாப்பிடுகிற பழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அன்று அவ்வாவுக்கு வழி இல்லை, மண்ணை சாப்பிட்டார்கள். இன்றைக்கு மண் சாப்பிடுவதில் சில பெண்களுக்கு ஆனந்தம் என்று எழுதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் இருந்து ரெண்டு மாட்டை இறக்கினான், அந்த மாட்டின் மூலமாக எப்படி வேளாண்மை செய்வது என்பதை ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, வேளாண்மைக்காக வேண்டி மாடு கலப்பையை கூட்டி உழுகிற பொழுது ஒரு மாடு ஒரு பக்கம் போக வேகமாக அந்த மாட்டை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடிக்க, அந்த மாடு திரும்பி ஆதமை பார்த்து சொல்லலாம், நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அடிக்கிற, ஒன்ன கூட பெரிய தப்பு நான் செஞ்சேனா, ஒன்ன கூட பெரிய தப்பு நான் செஞ்சேனா, அல்லாஹ் சொல்லி நீ கேட்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்களாம். ரபுல் ஆலமீன் மாடெல்லாம் என்னை பார்த்து கேவலமாக நினைக்கிற அளவிற்கு நான் தவறு செய்து விட்டேனே. இந்த வேளாண்மையை முதன் முதலிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இன்றைக்கு விவசாயம்ங்கிறதுக்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உற்பத்தி செய்தது. என்ன அறுவடை செய்யறதுன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல, உற்பத்தி செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அறுவடை செய்ய தெரியவில்லை. அல்லாஹ் வெட்டுக்கிளிகளை படைத்து அந்த வெட்டுக்கிளிகள் கத்தரிப்பதை பார்த்து அதற்கு பிறகு அறுவடை செய்கிறார்கள். அதனாலதான் வெட்டுக்கிளியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தினுடைய முதல் பறவையாக வெட்டுக்கிளியை அல்லாஹ் ஆக்கி ஆதமுக்கு கற்பித்த காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்றைக்கு வெட்டுக்கிளிகள் அழுகிறதோ அன்றைக்குத்தான் சூர்புலப்படும் என்றார்கள், உலகம் அழியும் என்றார்கள். என்றைக்கு வெட்டுக்கிளி அழிகிறதோ, ஒரு நாள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு திடீரென்று கியாமத்தினுடைய எண்ணம் வர வெட்டுக்கிளிகள் இருக்கிறதா பாருங்கள் என்றார்கள். மதினாவுக்குள்ளே வெட்டுக்கிளியை காணவில்லை, மக்காவுக்குள்ளேயும் வெட்டுக்கிளியை காணவில்லை. அவர்களுடைய எல்லா பகுதிகளுக்கும் ஆள் அனுப்பினார்களா, வெட்டுக்கிளி இருக்கிறதா பார்த்து விட்டு வாருங்கள், ஜராத் இருக்கிறதா பார்த்து விட்டு வாருங்கள் என்று. கடைசியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியிலே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு திம்ஸ் என்ற பகுதியிலே வெட்டுக்கிளிகள் அதிகமாக இருக்கிறது என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகுதான் அவர்கள் அமைதியாகிறார்கள். கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள், அந்த வெட்டுக்கிளிகள் மொத்தமாக காலியாகிவிடும், அதுதான் கியாமத்தின் அடையாளம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். அறுவடை செஞ்ச பொருளை என்ன செய்யறது, கோதுமை அறுவடையாகிறது. அந்த அறுவடையான பொருளை எப்படி எடுப்பது, அரைப்பது, எப்படி மாவு சமைப்பது, எப்படி கல்லால் நெருப்பு மூட்டுவது, கல்லால் எப்படி நெருப்பு மூட்டுவது, எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த சேமிச்ச பொருளை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்ச விளைஞ்ச பொருளை என சேமிச்சு வைக்கிறாங்க. ஆதம் சேமித்தா ஆதமினுடைய பிச்சளைகள் சேமிக்கிறார்கள். உலகத்துல சேமிக்கிற ஆளு முதல் முதல்ல நம்ம ஆளு தான். ஆதம் சாப்பிட்டு விட்டு சேமித்தார், ஆதமின் பிச்சளைகளும் சேமிக்கிறார்கள். நாளைக்கு வேணும், இப்படி சேமிச்சு சேமிச்சு இது என்னவோ அரசியல்வாதிக்கு எப்படி தெரிஞ்சோ தெரியல, ஒரு 50 தலைமுறைக்கு சேர்ந்து சேமிச்சுட்டான். அன்பிற்குரியவர்களை, கடைசியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இபாதத்து செய்வதற்கு யா அல்லாஹ் எனக்கு நேரம் காட்டுவதற்கு எதையாவது நீ கொடு என்று கேட்க அல்லாஹ் சேவலை கொடுக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இபாதத்திற்கு இந்த ஃபஜ்ர் தொழுகை இருக்கிறதே, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுத தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ருடைய நேரத்திலே சேவல் பூவும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழுந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீனை தொழுவார்கள். சேவலை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதமுக்கு இபாதத்துக்கான வழிகாட்டியாக அல்லாஹ் கொடுக்கிறார். இதற்கு பிறகு நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹவ்வாவை தேடி அழைக்கிறார்கள், ஹவ்வாவை தேடி அழைக்கிறார்கள். ஜிப்ரீல் இடத்திலே கேட்கிறார்கள், ஜிப்ரீல் சொன்னார்கள் ஜித்தாவில் இருக்கிறார் என்று சொல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால்நடையாக சென்று ஹவ்வாவை சந்திப்பதற்கு முன்னால் மக்கா மாநகரத்திலே இன்றைக்கு இருக்கிற காபாவுக்கு செல்கிறார்கள், காபாவினுடைய இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே முதல் முதலில் ஆதம் நபியுனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த காபா இருக்கிற இடத்தை வலம் வந்தார்கள், 7 சுற்று சுட்டினார்கள். இந்த 7 சுற்று என்பது நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலிருந்தே இது துவங்கப்படுகிறது. 7 சுற்று சுத்தினாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதனால நாமும் இன்றைக்கு 7 சுற்று சுட்டுகிறோம். இதற்கு பிறகுதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அரபா மைதானத்திலே சந்தித்தார்கள், அதனாலதான் அதுக்கு பேரே அரபா. இரண்டு பேர்களும் அறிமுகமான இடம், இரண்டு பேர்களும் அறிமுகமாகி அதே இடத்திலே காபாவை முன்னோக்கி அமர்ந்து அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்தார்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் புகழ்ந்தார்கள், ஒன்று சேர்ந்ததற்காக நன்றி செலுத்தினார்கள். இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 10 சுஹூபுகளை 7 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து இந்த அழிப்பேற்றி இருக்க இல்லையா, இது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதமுக்கு அரபாவிலே கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள். இன்னைக்கு அழிப்பேற்றி இருக்க இல்லையா, இன்னைக்கு இங்கிலீஷ் வந்த வரலாறுகள், ஏபிசிடிக்கு ஒரு வரலாறு உண்டு, அது ஒரு 2000 வருஷம் அல்லது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், ஆனால் இந்த அழிப்பேற்றி இருக்கிறது. 29 எழுத்துக்கள், ஒரு எழுத்தை மாற்ற முடியாது, ஒரு எழுத்தை குறைக்க முடியாது. இதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அரபாவிலே வைத்துக் கொடுக்கிறார். நம்ம அழிப்பேய்க்கு கூட ஹிஸ்டரி இருக்கிறது, வரலாறு உண்டு, நம்முடைய செயல்கள் அத்தனைக்கும் வரலாறு இல்லாமல் இல்லை. நபியின் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எல்லா படைப்பினங்களுக்கும் ஹலீஃபாவாக ஆனார்கள், அல்லாஹுவை இபாதத் செய்தார்கள். இன்னைக்கு நாமும் அதே ஹலீஃபாவாகத்தான் இருக்கிறோம், ஆனால் எல்லா படைப்பினங்களையும் நாம் நம்முடைய கஸ்டடியில் வைத்திருக்கிறோம். சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், செவ்வாய் கிரகம் அத்தனைக்கும் இவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்பவர்களாக இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லை. 7வதாக ஆதமும் ஹவ்வாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க.